Yeah. தட்டி பார்த்து போடு தாளம் போடு வானமெங்குமே வட்டம் போட்டு கூடை பந்து நீ போட்டு காட்டு பொத பொத வழியதை திறந்தது தமிழ உனகென விதிமுறை தாக்க அடிக்கடி விழிகளும் அதரது மனித உனகென எனக்கென நோக்க புது புது வழியதை திறந்தது தமிழ உனகென விதிமுறை தாக்க அடிக்கடி விழிகளும் அதரது மனித உனகென எனக்கென நோக்க மண்ணில் பிறப்பது ஒரு முறைதான் தினம் ஆடி களைப்பதோ பல முறைதான் நெஞ்சில் காண்பது நிலமொழி தான் மன கண்ணில் காண்பது அதிரடி அதிரடி தான் அளவு கல்லதது உலகளவு பெற்றது பெற்றது புனித பெற்று தாயின் போல நீ சொம்பரியாக தூக்கி கிடந்தால் உனக்கு ஏது சொரே பர்முண்டா நீ சொம்பரியாக தூக்கி கிடந்தால் உனக்கு ஏது சொரே ஏது சூழ்ச்சி இல்லாமல் சுகந்தாரம் புத்தம் புதிய பயிற்சி பயிப்போ என்னாச்சு பின்னா மின்னாச்சு பொறாட்டா வந்தாச்சு ஹல ஹல மகா போயாச்சு உலகமே நொடி நொடிதான் போனாலுமே அடடட வேஸ்ட் ஒரு ஒரு நாள் சென்றாலுமே அது இழப்பாச்சு இசை முழுதும் கொண்டாடினால் மிக சிறப்பாச்சு போற்றம் என்பது எங்கும் இல்லை உந்த கைகளை பார் எந்த நேரமும் உச்சம் தானே அச்சம் என்பதை துச்சம் துச்சம் மக மக நத விடு முறை மக we gonna give a give a man you wanna bang that take a take another விடு முறை மக we gonna gala gala man you wanna dong that புது புது வழியது திறந்தது தமிழ உனக்கென விதிமுறை தாக்க அணிகணி விழிகளும் அசரது மனித உனக்கென எனக்கென நோக்க மண்ணில் பிறப்பது ஒரு முறைதான் தினம் ஆடி களைப்பதோ பல முறைதான் நெஞ்சில் காண்பது நில ஒளிதான் மன கண்ணில் காண்பது அதிரடி அதிரடிதான்